மிக்க நன்றி பிரசாத் மணி. உண்மையிலுமே இது வந்து எனக்கு வந்து ஒரு புது வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து சோளம் கம்பு விதைக்கிற மாதிரியே தான் நீங்களும் இதை விதைச்சிருக்கிறீங்க. அஞ்சு கலப்பு போட்டு ஓட்டேன்னு சொன்னீங்க, ஓகே அது நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நம்ம அஞ்சு கலப்பு இல்லைன்னா ஒம்பது கலப்பையும் போட்டு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த ஆம் கலப்புன்னு சொல்லுவாங்க, அது அஞ்சு கலப்பு ஆம் கலப்பு இருக்குது, ஒம்பது கலப்பா ஆம் கலப்பு இருக்குது, அதையும் போட்டு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இதை எப்படி சொல்லுங்கள், சோளம் விதைக்கிற மாதிரி விதைச்சி ஓட்டி ஓட்டுட்டு மேலே மட்டம் கட்டி விட்டுற வேண்டியதான். மட்டம் கட்டினா அப்படியே பரம்பரை போட்டு நிறைய விட்டால் நான் பின்னாடி தள்ளி விட்டுறா விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. முழுக்க முழுக்க இது வந்து மானாவரியாக தான் வந்திருக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா. எனக்கு இன்னொன்று, இந்த நெல்லோட இதே மாதிரி முறையில் மற்ற நெல்லை விதைக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஐயாவும் அல்லது மற்ற யாராக இருந்தோ அந்த இது கொஞ்சம் கருத்துக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கம் நிறைய பேர் நெல்லுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த மானாவாரி மலையை பற்றியே வச்சுன்னா அப்படிங்கும் பொழுது இது எப்போ விதைக்கணும், எப்போ விதைச்சிங்கன்னு அந்த கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். என்ன மாதம் விதைச்சிங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த நெல் பயிர் பேர் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஆத்தூர் கிச்சி சம்பா சொன்னீங்க, அதுவும் இதே மாதிரி தான் மானாவாரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது வந்து சம்பா பயிர் மாதிரி தெரியுது. ஆறு மாதம் ஆச்சு, அல்லது கொஞ்சம் தள்ளி நாள் வச்சிங்களா எனக்கு தெரியல. எவ்வளோ நாள் ஆச்சு என்னதுன்னு கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. உங்களோட இது வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதல், மிகப்பெரிய ஒரு மாற்றம். எல்லாரும் வந்து பொன்னி இந்த மாதிரி தண்ணி பாயிற நெல்லாக தான் வச்சு என்னது பண்ணுறோம். நம்ம இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். மற்ற நெற்களும் இது மாதிரி வருமா? நம்மளுக்கு வந்து 50 மூட்டை 25 மூட்டை 40 மூட்டை அப்படிலாம் தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு ஒரு நெற்பயிர் வந்து போட்டு 10 மூட்டை கிடைச்சா கூட போதும். ஏன்னா நிறையா ஜீவன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெருசு அதுதான். ஏன்னா இப்போ ஒரு 10 மூட்டை நம்மளுக்கு சோளம் கிடைக்கிற மாதிரி 10 மூட்டை அரிசி கிடைச்சது நம்மளுக்கு போதும். ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை சோளம் தான் கிடைக்கும். அது மாதிரி 10 மூட்டை நெல் கிடைச்சினா கூட போதும் எங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு இங்கே சாப்பிடுவாங்க. மீதி அடியில் தட்டு மாதிரி இது வைக்கப்பல். ஸோ அதனால் அது மாதிரி பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் விளக்கங்கள் கொண்டு எதிர்பார்க்குறேங்க. நன்றி.